பார்த்ததிலிருந்து இதுவரை என்னை நான் பார்த்ததில்லை. உன்னை கண்ட இரவில் கரைந்ததிலிருந்து இதுவரை கடவுளும் காதலும் வேறு இல்லை. இதுவரை பார்த்தவர் யாரும் இல்லை. முதல் முதல் இரண்டையும் பார்த்தவன் நான் தானே.